హరిత్రాడద్ధాత్మ విద్యాలయం శ్రీమన్నూత్ర లక్ష్మణ హరిత్రహర్ సంప్రాప్త తుల్యాశ్రమం శ్రీవాసేంద్ర కటాక్ష సంతరసుధా లక్ష్యాత్మ యోగాంక్షితం శ్రీమన్నూతన వాగదీశయమనం భక్త్యాశ్రయామో గురుం నవ్య వాగీష యోగీంద్ర హయాస పరసేవినం ్రహ్మతంత్ర స్వతంత్ర హర్యం భజామ స్వాత్మ సంపదం యస్య వాగ్వృద్ధి పర్యంతాయతి రాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణ బద్ధవీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే మృదు హృదయేతయే మృదిత కామహితే మహితే ధృత విబుదే బుదేషు విచతాత్మధురే మధురే వృషగిరి సార్వభౌమ దయితే మహితే మహతీ భౌక నిదే నిదేహి భవమూల హరాం లహరీ సభాయై నమః. స్వామి దేశికనాల అరుళి చెయ్యపట్టిరుకూడియ హంస సందేశం ఎందు సొల్లకూడియదాన కావ్య రత్నతల நாம் 13வது ஸ்லோகத்தை அனுபவிக்க இருக்கின்றோம். 12வது ஸ்லோகத்தில் 11வது ஸ்லோகத்தில் காற்றினால் உபச்சாரம் எப்படி செய்யப்படும் அப்படின்னு கந்தவாகா அப்படின்னு சொன்னார். 12வது ஸ்லோகத்தில் காற்றினாலே அசைக்கப்படக்கூடிய மரங்களினாலே செய்யப்படும் உபச்சாரங்களை மிக அழகாக வர்ணித்தார். இப்போ வெகு தூரம் செல்லக்கூடியதா இருக்கக்கூடிய அந்த ராஜஹம்சத்திற்கு குடை போட்டு உபசரிக்கக்கூடியதா இருக்கக்கூடிய மேகங்களை பற்றி வர்ணிக்கின்றார். இந்த இடத்துல ஹம்சம் ரொம்ப தூரம் போறதோ இல்லையோ, அப்படி வெகு தூரம் செல்லக்கூடிய அந்த ஹம்சத்திற்கு மிக அழகாக குடைபிடித்துக் கொண்டு மேகங்கள் வரக்கூடிய பிரகாரத்தை சுவாமி தேசிகன் எம்பெருமான் திருவாக்காக இங்கே சாதிக்கின்றார். சூக்ஷ்மாக்காரை தினகர கரை கல்பிதாந்த சலாகாரோபாந்தாசதமகதனு శేషచిత్రాంశుకేన ఊడా పశ్చాద్భుజితగతినా వాయునా రాజహంస చత్రాయేరన్నబసి భవత శారదా వారివాహ సూక్ష్మాకారైర్దినకరకరైః కల్పితాంతశలాకాః శారోపాంతా శతమగదను శేషచిత్రాంశుకేన ఊడా పశ్చాద్భుజిత గతిన వాయునా రాజహంస చత్రాయేరన్ నభసి భవత శారదా వారివాహ. காற்றினாலே அசைக்கப்படக்கூடிய மேகங்களுடைய பணிவிடைகளை இங்கே வர்ணிக்கின்றார் சுவாமி தேசிகன். எம்பெருமான் தெரிவிக்கின்றார், அந்த அன்னத்தினிடத்தில் நீ செல்லக்கூடிய பாதை எப்படி இருக்கும் தெரியுமா? ஹே ராஜஹம்ச, ராஜ அன்னமே, இப்ப ராஜஹம்ச அப்படின்ற பதத்தை எம்பெருமான் இங்கு உபயோகப்படுத்தியபடியினால ஒரு விஷயம் நன்னா புரியுது. என்ன அப்படின்னால், ராஜஹம்சமாக இருக்கின்றபடியினாலே பலவிதமான உபச்சாரங்களை பெறுவதற்கு நீ தகுதி உடையவனாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லக்கூடியது புரியுது. அப்படித்தான் இங்க ஒவ்வொரு ஸ்லோகங்கள்லையும் அதை காண்பித்துக் கொண்டே வருகிறார். 11வது ஸ்லோகத்தில் ஒரு மாதிரியான உபச்சாரங்கள், 12வது ஸ்லோகத்தில் ஒரு மாதிரியான உபச்சாரங்கள், அதாவது 11வது ஸ்லோகத்தில் காற்றின் மூலமாக வரக்கூடிய உபச்சாரங்கள், 12வது ஸ்லோகத்தில் மரங்களின் மூலமாக வரக்கூடிய உபச்சாரங்கள், 13வது ஸ்லோகத்தில் மேகங்களின் மூலமாக வரக்கூடிய உபச்சாரங்கள் அப்படின்னு எல்லாவற்றையும் தனித்தனியாக வர்ணித்து காண்பிக்கின்றார். சாமான்யமா பார்த்தால் மற்ற பட்சிகளுக்கு இந்த மாதிரியான ஒரு உபச்சாரங்களை பெறக்கூடியதான பாக்கியமானது கிடைக்காது. ஆனால் ராஜஹம்சமாக இருக்கக்கூடிய உனக்கு நிச்சயம் இப்படிப்பட்ட உபச்சாரங்கள் கிடைக்கும் அப்படின்னு பெருமாள் ஆணித்தனமாக சொல்றார். இந்த இடத்துல சாரதா அப்படின்னா சரத்காலத்தில் வாரிவாகாக சூக்ம ஆகாரைகி தினகரைகி தினகரகரைகி இந்த வாரிவாகாக வாரினா ஜலம் அர்த்தம். வாரி வாரிணி வாரிணி அப்போ வாரி வகதீதி வாரிவாகாக தண்ணீரை சுவீகரித்துக் கொண்டு அதை தாங்கிக் கொண்டு கார்மேகமாக காட்சியளிக்கின்றபடியினால அதற்கு வாரிவாகாக அப்படின்னு பேர். மேகங்கள் சமுத்திர ஜலத்தை வாங்கிக் கொண்டு மழை பொழியுமா போலே அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்றத இங்க சுவாமி தேசிகனே வாரிவாகாக அப்படின்னு காண்பிக்கின்றார். சின்ன சின்ன ஒரு உருவத்தில் இருக்கக்கூடியதான அந்த மேகங்கள் தினகர கரைகி சூரிய கிரணங்கள் மூலமாக ஒரு பளபளக்கக்கூடிய தன்மைகளை பெற்றிருக்கக்கூடியதான அந்த மேகங்கள் சதமக தனுஷ் சேஷ சித்திர அம்சுகேன. அது மட்டும் இல்ல, மேகங்கள் பளிச்சுன்னு இருக்கும், வெள்ளை நிறத்தில் இருக்கும், சூரிய கிரணங்கள் பட்டது மேகங்களுக்கு உள்ளுக்குள்ள கம்பிகள் இருக்கிறா போல இருக்கும். இந்திரனுடைய வில்லுடைய துண்டுகள் பல துண்டுகள் பல வர்ணங்களாக உனக்கு பார்ப்பதற்கு காட்சி அளிக்கும். பல நிறங்கள்ல அந்த மேகத்தினுடைய கடைசி பாகம் ஓரங்கள்ல பார்த்தனா பல வர்ணங்கள் இருக்கும். இப்படி வானத்துல நபசி வானத்துல நீ செல்லும் பொழுது அது உன் பின்னாடியே குடை போன்ற ஒரு தோற்றத்திலே உனக்கு குடைபிடித்துக் கொண்டு வருவதை போல இருக்கும் அப்படின்னு சொல்றார். மேகங்கள் ராஜஹம்சத்திற்கு குடைபிடிக்குமாம். குடை இருக்கு இல்லையா, அந்த குடை நடுவுல கம்பிகள் சேர்த்து இருக்கக்கூடியதாக இருக்கும். ஓரத்தில் பார்த்தால் அழகாக இந்த கொச்சுகள் தொங்க விடப்பட்டிருக்கும். கலர் கலரா பார்த்தா இருக்கும், அழகழகா டிசைன்ல இருக்கும், பல வஸ்திரங்கள்ல இருக்கும் குடைகள். எம்பெருமானுக்கு சாத்தக்கூடிய குடைகளை நம்ம பார்த்திருக்கலாம். பல வஸ்திரங்கள் அங்கங்க துண்டு துண்டாக சேர்க்கப்பட்டிருக்கும். அது எப்படி இருக்கு, இந்திரனுடைய வில்லுடைய துண்டு பல வர்ணங்கள்ல இருக்கக்கூடிய வஸ்திரங்கள், பல வர்ணங்களை உடைய ஓரப்பகுதிகள், இப்படி எல்லாமே இருக்கும் அந்த மேகத்தில் பார்க்க முடியும். லோகத்துல குடைகளை எப்படி நம்ம பார்க்கலாமோ அதுபோலவே மேகங்களை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றார். இந்த இடத்துல எப்படி இருக்கும், நபசி பஷாத்து உச்சித கத்தினா வாயுனா, வானத்தில் உனக்கு பின்பு அழகாக அடிக்கப்படுகின்ற காற்றின் மூலமாக ஊடாக அதை தாங்கப்பெற்றவைகளாக இருக்கக்கூடியதான அந்த மேகங்கள் சத்ராயேரன் குடைகள் போன்று காட்சி அளிக்கப்படும் அப்படின்னு இங்க மேகங்களை வர்ணிக்கின்றார். உச்சித கத்தினா வாயுனா, உனக்கு பின்னாடியே வரும் அந்த மேகங்கள், உன்னை விட்டுட்டு முன்னாடி போயிடாது. அப்படின்னா என்ன அர்த்தம், உச்சித கத்தினா வாயுனா, தேவைக்கு ஏற்ப ஒரு அளவுடன் கூடியதான ஒரு காற்று, ரொம்ப வேகமாகவும் போகாது அதே சமயத்தில் ரொம்ப நிதானமாகவும் வராது. அதாவது ஹிம், அதாவது எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் ஹம்சம் பறப்பதற்கு ஏற்றா போல மேகங்கள் ஹம்சத்தை பின்தொடர்ந்து வரும் அப்படின்னு சொல்றார். பச்சாது ஊடாகான பின்தொடர்ந்து வரும் அப்படின்னு சொல்லப்படுறது. இது குடைகளுக்கு உதாரணமாக, குடையாக மேகத்தை வர்ணித்த பிரகாரம் இது. இதுவே அபிநவதேசிகன் இரண்டாவது ஒரு அர்த்தத்தின் மூலமாக வேதாந்த விஷயங்களையும் இங்க காட்டுறார். போன ஸ்லோகத்தில் ஆச்சாரியனுடைய பெருமை பேசப்பட்டது. இப்போ லௌகிக சுகங்களை விரும்புபவர்கள் கூட ஆச்சாரியர்களை ஆசிரியிப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. பரமைகாந்திகள் மட்டும்தான் ஆச்சாரியனை ஆசிரியிப்பார்கள் அப்படின்றது இல்லை, லௌகிக விஷய சுகங்களில் ஈடுபடுறவர்கள் கூட ஆச்சாரியனை தேடி வரக்கூடிய ஒரு பிரகாரத்தை எம்பெருமான் ஏற்படுத்துகின்றான் அப்படின்னு சொல்லப்படுறது. ஒரு தேஜோமூர்த்தியாக இருக்கக்கூடியவர், ஹே தினகர கிரக, தினகர கரக, அப்போ தேஜோமூர்த்தியாக இருக்கக்கூடியவன் ஒரே பகல்ல நமக்கு மாபெரும் பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹே சதமக, ஒரே ஒரு பகல் தான், அந்த ஒரு பகலிலே நமக்கு ஒரு பெரும் பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர் இருக்கக்கூடியவர் சாட்சாத் நம்முடைய ஆச்சாரியர். அப்படி ஒரே பகல்ல தன்னை ஆசிரியிப்பவர்களுக்கு ஒரு பெரும் பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய பலவிதமான யாக யஜங்களை அனுஷ்டித்து அதன் மூலமாக பக்தி மார்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மார்க்கத்திலே எம்பெருமான் திருவடியை பற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு இருக்கும் பொழுது, அகிஞ்சனோ அனஞ்சகதி சரண்யா அப்படின்னு சொல்றா போல, எந்த விதமான ஒரு கஷ்டமும் நேராமல் எம்பெருமான் திருவடியை மாம் ஏகம் சரணம் பிரஜ அப்படின்னு எம்பெருமான் திருவடியை பற்றி கொண்டால் அவன் நம்மை ரட்சிப்பான் என்ற ஒரு சூக்ஷ்மார்த்தத்தை நமக்கெல்லாம் உணர்த்திய நம் ஆச்சாரியன் சதமக அப்படின்னால் நூறு வேள்விகளை செய்ததாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த சலாகா, அந்தகான மனசு, மனசில் இருக்கக்கூடிய ராகத்வேஷங்கள் அறவே நீங்கியவனாக ஆச்சாரியன் பக்கலிலே நிற்கக்கூடிய ஒரு பாக்கியம். சாரதான்னா இந்த இடத்துல வித்யா தேவதான்னு அர்த்தம். வித்யா தேவதை நம்மிடத்திலே வருவதற்கு, பிரம்மோபாசனத்தை செய்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய வாரின தடை, தடையாக இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விளக்கக்கூடியவராக இருக்கக்கூடியவர் நம்முடைய ஆச்சாரியன். வாரிவாக தடைகளை அகற்றியவர் அப்படின்ற அர்த்தத்தில் சொல்லப்படுறது. சாரதாய அரி அப்படின்னா இல்லையா, அப்போ இந்த இடத்துல சாரதா அப்படின்னா சார அப்படின்றதுக்கு பல பிரகாரங்கள்ல இருக்கக்கூடியதான சம்சார சாகரம், தாவ அப்படின்னா காட்டு தீ அப்படின்னு அர்த்தம். காட்டு தீனா சம்சார சாகரத்தில், அதாவது சம்சாரம் என்று சொல்லக்கூடிய காட்டு தீல நாம் பற்று எரிந்து கொண்டிருக்கக்கூடிய பிரகாரத்தை எடுத்து சொல்லி, அரி அதற்கு விரோதியாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. சாரதா வாரிவாகன்றத அபிநவ தேசிகன் எப்படி பிரிச்சிருக்கார் அப்படின்னா, சார தாவ அரி வாஹாஹா அப்படின்னு பிரிச்சிருக்கார். சாரன்னா பலகலப்பா இருக்கக்கூடிய சம்சாரம், தாவன காட்டு தீ, அரியினா அவைகளுக்கு விரோதியாக இருக்கக்கூடிய அம்சங்கள் வகதீதி வாகாக அதை பெற்றிருக்கின்றபடியினால் அப்படின்னு ஆச்சாரியனுடைய பெருமையானது இந்த இடத்துல பேசப்படுறது. அப்படி எம்பெருவான் ஆச்சாரியனிடத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை மறைத்து ஆச்சாரியனிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரசம்சைகளை காண்பித்து சிஷ்யர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆச்சாரியனுக்கு குடை போல் இருந்து ஆச்சாரியனுக்கு வரக்கூடிய ஆபத்துகள் எல்லாவற்றையும் தோஷமே இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த ஆச்சாரியனுக்கு மற்றவர்கள் மூலமாக வரக்கூடிய ஆபத்துகள் எல்லாவற்றையும் போக்கடிக்க கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படின்றது இந்த இடத்துல சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். இதோட இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம், நாளை பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.